ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீநிவாச ராமானுஜ மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நம. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீ ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரண சரணம் ப்ரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சூக்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜனிகளிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. இன்றைய பாசுரமான நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய என்ற பாசுரமானது பாகவதர்கள் எல்லாரும் கூடி ஆச்சாரியன் திருமாளிகையிலே புகுந்து அங்கு கோயில் காப்பானையும் திருவாசல் காப்பானையும் எழுப்புவதினால் ஆச்சாரிய சம்பந்தமுள்ள கடகரை முன்னிட்டு கொண்டே ஆச்சாரியனை தண்டம் சமர்ப்பிக்க வேணும் என்பது காட்டப்படுகின்றது. நம்ம சம்பிரதாயத்தில் பிரமாணம், பிரமேயம், பிரமாதா அப்படின்னு மூன்று விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எத்தால் நாம் ஒன்றை அறிந்து கொள்கிறோமோ அது பிரமாணம். அந்த பிரமாணத்தினாலே எதை நாம் அறிந்து கொள்கிறோமோ அது பிரமேயம். இந்த பிரமாணத்தை காட்டி பிரமேயத்தை யார் நமக்கு புரிய வைக்கிறார்களோ அவர்கள் பிரமாதா. இப்படி பிரமாணம், பிரமேயம், பிரமாதா அப்படின்னு சாஸ்திரங்களில் மூன்று விதமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இதில் பிரமாணம்ங்கிறது வேதமாகிற ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணம், இதிகாசம், ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய சீசூக்திகள், பிரம்மசூத்திரம் இத்தியாதிகள். எம்பெருமானின் ஐந்து நிலைகளான பரம், வியூகம், விபவம், அந்தரியாமி மற்றும் அர்ச்சை என்பவைகள் பிரமேயங்கள். அதுதான் பிரமேயம்னு சொல்கிறோம். ஆழ்வார்களும் நாதமுனி உள்ளிட்ட நம் ஆச்சாரிய பரம்பரையிலுள்ள சுவாச்சாரியன் வரையிலான அனைத்து ஆச்சாரியர்களும் நமக்கு பிரமாதாக்கள். இப்போ இந்த பிரமாணம்ங்கிறது மூன்று வகை: பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம்னு மூன்று வகையா இந்த பிரமாணத்தை பிரிச்சிருக்கா. ஆச்சாரிய பரம்பரையான இந்த பிரமாதாக்கள் மந்திரங்களை ரெண்டு வகையாக பிரித்து நமக்கு சொல்லியிருக்கா. அதில் ஒன்று வியாபக மந்திரங்கள், மற்றொன்று அவ்யாபக மந்திரங்கள். இதில் வியாபக மந்திரங்கள் மூன்று இருக்கின்றன. மீதி இருக்கின்ற அனைத்து மந்திரங்களுமே அவ்யாபக மந்திரங்கள் தான். இப்போ இந்த வியாபக மந்திரங்களுக்கும் அவ்யாபக மந்திரங்களுக்கும் என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ எம்பெருமான் சர்வத்திர வியாபி, எல்லா இடத்திலையும் வியாபித்திருப்பவன்னு அவனுடைய வியாபகத்தை ஸ்பஷ்டமாக வெளியிடுவது வியாபக மந்திரங்கள். இப்படி அந்தர்பகித்ததர்வம் வியாபிய நாராயணஸ்திதான்னு வேதம் கொண்டாடுறதே அந்த மாதிரி அனைத்து வஸ்துக்களிலேயும் உள்ளும் புறமும் நீக்கமர நிறைந்திருப்பவனான எம்பெருமானை சாக்ஷாத்தாக சொல்லுகிற மந்திரங்கள் மூன்று. அவை முதலிலே அஷ்டாட்சரம், இரண்டாவது வாசுதேவ துவாதசாட்சரம், மூணாவது விஷ்ணு ஷடக்ஷரம். புருஷோக்தம் இதை இந்த மூன்று தான் வியாபக மந்திரங்கள்னு நாம் நன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த விஷ்ணு காயத்ரிய சொல்கிறது. நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத்னு சொல்கிறோமோனோ, அதில் நாராயணாய வித்மஹே, அப்போது அஷ்டாட்சரத்திலே மூன்றாவது பதமான ஆயங்கிற சதுர்த்தி விபக்தியோடு கூடினதான அந்த நாராயண சப்தம் அது இருக்க, அந்த நாராயணன் சர்வத்திர வியாபி அதை சொல்கிறது. அதுக்கப்புறம் வாசுதேவாய தீமஹின்னு சொல்கிறது. இந்த வாசுதேவனும் நாராயணனைப் போலே இவனும் சர்வத்திர வியாபியே, அதனால் அவர் வியாபகத்தை சொல்கிறதுனால அந்த வாசுதேவன் அங்கே சொல்லித்து. அப்புறம் விஷ்ணு பிரச்சோதயாத்துன்னு சொன்னதுனால அந்த விஷ்ணு அது ஷடக்ஷரத்தினாலே போற்றப்படுபவன். இப்படி அவனுடைய மந்திரம். இந்த அவ்வியாபக மந்திரங்களுக்கும் வியாபக மந்திரங்களுக்கும் என்ன முக்கியமான வித்தியாசம்னா, இப்போ சாதாரணமாக நாம் ஒரு மந்திரத்தை பார்க்குறோம், பார்ச்சனை பண்ணுறோம் இல்லையா மந்திரத்தினால, அதில் பிரணவம் முதல்ல, அப்புறம் எந்த எம்பெருமானுடைய பெயர் சொல்லப்படுகிறதோ அந்த எம்பெருமானுடைய பெயர், அதற்கு மேலே அந்த பெயரோட சதுர்த்தி விபக்தி நான்காவது விபக்தி அதில் ஏறும். அப்போது நான்காம் வேற்றுமை உருவுடன் சேர்ந்ததான அந்த எம்பெருமானுடைய திருநாமதேயம், அதுக்கப்புறம் நமஹான்னு அவன் வழிபடும் முறை. இப்படி இப்போ ஓம் கிருஷ்ணாய நமஹா, ஓம் கோவிந்தாய நமஹா, இப்படிதானே மற்ற மந்திரங்கள்லாம் இருக்குது. ஆனால் முதல்ல பிரணவம், நடுப்புற அந்த பேர், அதுக்கப்புறம் சதுர்த்தி விபக்தி, அதுக்கப்புறம் நமசு, இந்த நானன்னு நான் ஞாபகிச்சுங்கோ. இப்போது இந்த திருவஷ்டாட்சரத்திலேயோ இல்லை வாசுதேவ துவாசாட்சரத்திலேயோ இல்லை விஷ்ணு ஷடக்ஷரத்திலேயோ நன்னா பார்த்தேன்னா மந்திரங்களை பப்ளிக்காக சொல்லப்படாது, அதனால் புரியும்படியாக மறைச்சி சொல்கிறேன் இடையன். இப்போது இந்த திருவஷ்டாட்சரத்தில் என்ன இருக்குது, முதல்ல பிரணவம் இருக்குது, அதுக்கப்புறம் நாராயண சப்தம் இருக்குது, நாராயண சப்தத்துக்கு மேலே அங்கே ஆயங்கிற சதுர்த்தி விபக்தி ஏறி இருக்கு, அப்போது நாராயணாயன்னு வருது இல்லையா. இதுக்கு ரெண்டுக்கும் நடுப்புற இந்த நமப்பதார்த்தம் வருது, நமசு வருது இல்லையா. இப்போ சொல்லி பாருங்க அஷ்டாட்சரத்தை மனசுக்குள்ள, அது பிரணவம் நமசு நாராயணாய. இப்போ சாதாரணமாக மந்திரங்களில் பிரணவம் முதல்ல, அப்புறம் பேரோடு கூடிய நான்காம் வேற்றுமை உருபோடன் கூடிய பேர், அதுக்கப்புறம் நமசு, இப்படிதானே வருது. ஓம் கிருஷ்ணாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹான்னு சொல்லும்போது இப்படிதானே வருது. ஆனால் அஷ்டாட்சரத்தை சொல்லி பாருங்கோ அப்படி இல்லையே, அதனால நமசு மத்தியத்திலே வருது. அதே மாதிரி தான் வாசுதேவ துவாசாட்சரமும், முதல்ல பிரணவம், அப்புறம் நமசு, அப்புறம் அந்த ஏவகாரத்திலும் கூடியதான பகவத் சப்தம், அப்புறம் வாசுதேவன், வாசுதேவனுக்கு மேலே அந்த ஆயங்கிறதான இது நான்காம் வேற்றுமை உருபு சதுர்த்தி விபக்தி ஏறி வாசுதேவாயன்னு வருது. இது துவாசாட்சரம். விஷ்ணு ஷடக்ஷரம் பாருங்கோ, அதிலேயும் பிரணவம் முதல்ல விஷ்ணு, அப்புறம் சதுர்த்தி விபக்தி ஏறி அதில் இது, இந்த ரெண்டுக்கும் நடுப்புற நமசு இருக்கு இல்லையா. அதனால பிரணவம் நமஹா, அதுக்கப்புறம் விஷ்ணவே, அது விஷ்ணு பதத்து மேலே அந்த நான்காம் வேற்றுமை உருவ ஏறித்துனா விஷ்ணவேன்னு ஆகும். அது வியாக்கரணம், அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போக வேண்டாம், ஏன் அங்கே மட்டும் ஆய வருது இங்கே ஏன்னு வருதுன்னெலாம் வேண்டாம். இப்போது இந்த திருவஷ்டாட்சரம், வாசுதேவ துவாசாட்சரம், விஷ்ணு ஷடக்ஷரம், இந்த மூன்று தான் நமக்கு வியாபக மந்திரங்கள். மீதி இருக்கிற அத்தனை மந்திரமும் அவ்யாபக மந்திரங்கள் தான். நம்ம சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசித்ரேசாரத்தில் இந்த மந்திரங்களுடைய விசேஷ அர்த்தங்களை நமக்கு பறக்க வெளியிடும் முகமாக, எட்டு மாமூர்த்தி என் கண்ணன், எட்டு திக்கு எட்டு இறை என் பிரகிருதி, எட்டு மாவரைகள் ஈன்ற என் குணத்தோன், எட்டு எனும் என் குணமதியோர்க்கு, எட்டு மாமலர் என் சித்தி என் பக்தி, எட்டு யோகாங்கம் என் செல்வம், எட்டு மாகுணம் எட்டு எட்டு எனும் கலை எட்டு ரசமேல் அளவும் எட்டினவேன்னு அதி அற்புதமா சாய்க்கிறார். இந்த நாயகனாய் நின்ற என்ற இந்த திருப்பாவை பாசுரத்திலே ஸ்ரீ ஆண்டாள் இரகசிய திரயத்தையும் அதை உபதேசிப்பவர்களான நம் ஆச்சாரியர்களையும் வெகுவாக கொண்டாடுகிறாள். நாயகனாய் நின்ன நந்த கோபனுடைய கோயில் காப்பானே. இதில் கோயில் காப்பானே என்று ரெண்டு பதங்கள் இருக்கு இல்லையா, அது மூல மந்திரத்தை சொல்ல வந்தது. கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானேன்னு சொல்றதுனாலே இந்த தோரண வாசல் காப்பானேன்னு வர்றது துவய மந்திரம். ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். மாயன் மணிவண்ணன் கிருஷ்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். முன்பே நேற்றேன்னு அர்த்தம் நென்னல்னா இங்கே முன்பேன்னு வச்சுக்கணும். அப்போ முன்பே வாய் நேர்ந்தான். அவனுடைய வாயினாலே அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டதான சரம ஸ்லோகம். இப்படி கோயில் காப்பானிலே மூலமந்திரத்தையும் தோரண வாசல் காப்பானே என்கிறதுனாலே துவயமந்திரத்தையும் நென்னலே வாய் நேர்ந்தான் என்பதனாலே சரம ஸ்லோகத்தையும் அத்தி அற்புதமாக இந்த இரகசிய திரயத்தை ஆண்டாள் காண்பிக்கின்றாள். இந்த மூன்று இரகசிய மந்திரங்களை நமக்கு பஞ்சசம்ஸ்கார காலத்திலே உபதேசித்த ஆச்சாரியனிடத்திலே நாம் எப்பொழுதும் நன்றி பாராட்டுபவர்களாக சதா சர்வகாலமும் அவருடைய தனியனை அனுசந்திப்பவர்களாக, அவர் நேரிலே சேவிக்கப்பெற்றால் நமக்கு அந்த பாக்கியம் இருந்ததுன்னா அப்போ அந்த ஆச்சாரியாளை நேரிலே தண்டனுக்கு சமர்ப்பிக்கின்றோம். இப்படி சதா சர்வகாலமும் ஆச்சாரியனை பற்றியே நம் மனதானது நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அதையே நாம ஆஹா நமக்கு இந்த மாதிரியான நமக்கு சரணாகதி பண்ணி வச்சு இவ்வளவு ஆத்ம ஞானத்தை கொடுத்தாரே அந்த ஆச்சாரியனுக்கு நம்ம என்ன பிரதி உபகாரம் பண்ண முடியும்? ஒன்றும் முடியாது இல்லையா. இப்போ ஐசிங்கரோ ஆண்டவனையோ சேவிக்க போகிறோம், நமக்கு அவ பிரபத்தி சுமாஷெல்லாம் பண்ணி வச்சது அந்த கிருதஜ்ய தெரிவிக்கிறதுக்காக ஏதோ ரெண்டு பழம் ஏதோ கிஞ்சி சம்பாவனை, என்ன பண்ணுறா அந்த பழத்தை அப்படியே கோஷ்டிக்கு அதை விநியோகம் பண்ணிவிடுறா, அந்த பணத்துலேயும் அந்த ததியாராதனை முதலான பண்ணி நமக்கே திருப்பி அது உந்துடுறது. அதனால ஆச்சாரியன் என்ன தெடுத்துக்கிறா? ஒன்றும் கிடையாது. அவ நிஷ்பிரயோஜனமாக அத்தனையும் பண்ணுறாளே. இந்த காலத்தில் பிரயோஜனாந்திரம் இல்லாமல் யாராவது ஒரு செயலை செய்வாளா? ஆச்சாரியாள் பண்ணுறாளே, அவ எவ்வளவு கிருப்பையோடு பண்ணுறா. அதனால இந்த பாசுரத்தினாலே அவ்வளவு பரம கிருபையோடு இருக்கிற ஆச்சாரியாளை உத்கோஷிக்கிறாள் ஆண்டாள். சுவாமி தேசிகனும் ஏற்றி மனத்தெழில் இருளனைத்தும் மாற்றினவர்க்கு மாயனும் ஓர் கை மாறு காணகில்லான் போற்றி உகப்பதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ நாம் முன்னம் பெற்றதற்கேன்னு ரகசித்ரேசரத்தில் அத்தி அற்புதமாக ஒரு பாசுரம் பண்ணுறார். நாயகனாய் நின்ன, எப்பொழுதும் எல்லாருக்கும் சேஷியாக பகவான் நாயகனாக விளங்குகிறான். இப்போ ரெண்டு விபூதிகள், ஒன்று லீலா விபூதி இன்னொன்று நித்திய விபூதி. இந்த இரண்டு விபூதிகளுக்கும் உபய விபூதி நாயகனாக எம்பெருமான் இருக்கிறான். அதனாலே நாயகனாய் நின்ன. பேச நின்ன சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் மற்றவர்க்கும் நாயகனவனே கபால நன்மோக்கத்து கண்டுகொண் மின்னார். நாலாம் பத்தில திருவாய்மொழியில கடைசியில பத்தாவது திருவாய்மொழியில நம்மாழ்வார் நந்தகோபனுடைய இப்போ இந்த நாயகனாய் நின்றவன் நந்தகோபன். சரி, இந்த ஜீவாத்மாக்களையோ இதுல பிரம்மாவில் ஆரம்பிச்சு நாம பரியந்தம் அந்த புழு பூச்சி ஸ்தாவர பரியந்தம் எல்லாமே ஆத்மாக்கள் தான். அந்த ஆத்மாக்கள் எல்லாருக்கும் அவன்தான் நாயகன். அத்தனையும் எம்பெருமான் திருவடிவாரத்தில் சரணாகதி பண்ணி மோட்சத்தை அடைய சக்தி உடையவைகளே. அது என்ன, அதனுடைய பிறப்பினால அது தாழ்ந்திருக்கு, நமக்கு புத்தி இருக்கு, அதனாலே நம்ம சரணாகதின்னு போடுறோம், அது பண்ண முடியல. அது அடுத்த ஜென்மத்தில் இன்னும் அதனுடைய பாப புண்ணியத்தை இந்த மாதிரி சிரேஷ்டமான ஜென்மம் எடுத்து அதில் ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினாலே அவைகளும் மோட்சத்துக்கு கண்டிப்பாக போகும். இப்போ இந்த பிரம்மருத்ராதிகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ ஒரு தேசத்தில் ஒரு ஆர்டினரி சிட்டிசனாக இருக்கா, இன்னொருத்தன் பிரசிடென்ட் இல்லை பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா. இப்போ அவளும் நம்மளை மாதிரி மனுஷா தான். அந்த ஸ்தானத்தினால அவ அந்த பதவியில் இருக்கிறதுனால அவ டிஃப்ரெண்டாக தெரிகிறா. அந்த மாதிரி தான் இந்த பிரம்மா சிவன் இவாள்லாம் வசந்த பதவி எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே அவளுக்கு கிடைச்சிது, அதனாலே அவ இருக்காளே தவிர அவர்களும் நம்மளை போல் ஜீவாத்மாக்களே, நம்மை போல் கர்மவசியர்களே, கர்மத்துக்கு வசப்பட்டவர்களே. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்படி அனைத்துக்கும் நாயகன், எல்லோருக்கும் நாயகன் எம்பெருமான். நந்தகோபனுடைய நந்தமாவது ஆனந்தம், அதாவது எல்லாத்தையும் ரட்சித்து அனைத்துக்கும் ஆனந்தத்தை கொடுக்கிறான் பகவான். அப்படி ரட்சிக்கப்படுவதை பார்த்து அந்த ஜீவாத்மாக்கள் ஆனந்தப்படுவதை பார்த்து தானும் ஆனந்தப்படுகிறான். இப்போ முக்தனா நாம வைகுண்டம் போறோம். எம்பெருமானுக்கு துல்லியமான ஆனந்தத்தை நாமும் அனுபவிக்கிறோம், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ எம்பெருமான் தனக்கு சமமான ஆனந்தத்தை நமக்கும் தருகிறான். அதனால சுவேதம் சொல்லித்து உபனிஷத்து பரம் சாமியம் உபைத்தீன். இப்போ நந்தம் என்றால் ஆனந்தம், கோபன் என்றால் காப்பாற்றுபவன். இந்த பதத்துக்கு, கோபங்கிற பதத்துக்கு ரக்ஷகன் காப்பாற்றுறவன் நம்ம ஆச்சாரியால் பொருள் சொல்லியிருக்கா, அர்த்தம் சொல்லிருக்கா. இப்போ பிரம்மருத்ராதிகளையும் ஆபத்காலத்திலே ரட்சிக்கிறவனாக காப்பாற்றியவனாக எம்பெருமான் இருக்கிறான். இந்த கேசவ சித்தார்த்தத்துக்கு இந்த சகஸ்ரநாமத்தில் அர்த்தம் ஆதிசங்கர பகவத் பாதாள் எழுதினார், அப்புறம் மத்வர் எழுதினார். பாஷ்யக்காரர் சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணலை, ஆனால் நம் பராசர பட்டர் பண்ணிருக்கார். அதில் அவ ரெண்டு பேரும் அது கேசிங்கிற அசுரனை சம்ஹாரம் பண்ணதனாலே கேசவன், அப்புறம் நல்ல சுருள் சுருளான கருமையான முடிக்கற்றைகளை உடையதனாலே கேசபாசங்களை உடையதனாலே அவனுக்கு கேசவன் சொன்னான். ஆனால் நம்ம பட்டர் இதெல்லாம் சுவாரஸ்யம் இல்லாத போதும்னு அத்தி அற்புதமாக கேசவனுக்கு அர்த்தம் சொல்கிறார். கஹா ஈசஹா அவஹா இது கேசவஹா, அதாவது இந்த கஹா என்ற சதுர்முக பிரம்மாவையும் ஈசஹா என்ற சிவபெருமானையும் அவஹா காப்பாற்றுபவன். இப்போ இவ ரெண்டு பேருக்குமே நாயகன் யார்? எம்பெருமான் தான். அதனால கஹா ஈசஹா அவஹா இதி கேசவஹான்னு, அதனாலதான் அந்த கேசவ திருநாமத்துக்கு அவ்வளவு ஏற்றம் நம்ம இதில் கொடுத்துருக்கா. இது ஆகாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் அந்யதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதின்னு, எந்த தெய்வத்தை நாம் வணங்கினாலும் அது கேசவனையே சென்றடைகிறது. ஏன்னா சர்வாந்தர்யாமியா அவன் இருக்கிறதுனால அந்த எம்பெருமானையே அடைகிறது. இப்போ வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத்பரம்னு ஒரு வசனம் உண்டு. அப்போ வேதத்தை காட்டிலும் அப்போ பரம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா ஒசந்தது மேன்மையானது சிரேஷ்டமானதுன்னு வச்சுக்கக்கூடாது. அதை தவிர வேற ஒன்னே இல்லேன்னு வச்சுக்கணும். அதுக்கு அர்த்தம் அப்படி வச்சுக்கிட்டோம்னா வேதத்தை காட்டிலும் வேற ஒரு சாஸ்திரமே கிடையாது, கேசவனை காட்டிலும் வேற ஒரு தெய்வமே கிடையாது. அதனாலதான் பேச நின்றது சிவனுக்கும்னு அங்க பதத்தை போடுறாரு ஆழ்வார். ஏன்னா நீங்கள்லாம் அவரை வந்து ஒரு தெய்வம்னு பேசின்னு இருக்குங்கோ, அது இல்ல, தெய்வம்னா ஒரே தெய்வம் கேசவன் தான். அதனால ந தெய்வம் கேசவாத்பரம் அந்த பரம்ங்கிற பதத்துக்கு அது உயர்ந்ததுன்னு ஒரு அர்த்தம் வந்தா கூட அதை காட்டிலும் மற்றொன்று இல்லை வேறொன்று இல்லைன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிண்டா கேசவனை காட்டிலும் வேறு ஒரு தெய்வமே இல்லை அப்படின்னு வரும். இப்போ இந்த கோபனாக இடையனாக யாதவனாக பசுக்களையெல்லாம் சம்ரட்சிப்பவனாக காப்பவனாக இந்த எம்பெருமான் இருந்தான். நாமளும் இந்த ஆச்சாரியன்ட்ட வந்து ஆத்ம ஞானம் பெறுகின்ற வரையிலே நாமளும் பசுவாக தான் இருந்தோம். ஞானேன ஹீனகா பசுபிர் சமானஹா. இப்போ பசுமாடு என்ன பண்ணுறது, அது பசிச்சா புல்லோ வைக்கலோ ஏதோ சாப்பிட்றது, நாமளும் சாஞ்சாப்பிட்றோம். பசு ராத்திரி தூங்கிறது, நாமளும் தூங்குறோம். பசு காலமாட்டோட சேர்ந்து அந்த கண்ணுக்குட்டிகளை போட்டுக்கிறது, நாமளும் அதே மாதிரி ஸ்ரீயா இருந்தால் புமானோடையோ புமானா இருந்தால் ஸ்ரீயோடையோ சேர்ந்து குழந்தைகளை பெற்றுக்கிறோம். இப்போ பசுவுக்கும் நமக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா அந்த ஒன்றில் தான். ஏன்னா பசுவுக்கு அந்த ஆறாவது அறிவான அந்த அறிவு கிடையாது, அது நமக்கு ஞானம் இருக்குது. அதான் இந்த ஞானத்தை இவன் இல்லாம விஷயாந்தரங்கள்லேயே போய் பாழ்படுத்தின்றான்னா அதுக்கு தான் சொல்லித்து ஞானேன ஹீனஹா பசுபிர்சமானஹான்னு. இப்படி எம்பெருமான் கோபன் காப்பாற்றுபவன் அர்த்தம். கோயில் காப்பானே, கோயிலாவது அஷ்டாட்சர மந்திரமே கோவில், நம்ம சரீரத்தில் இருக்கிற ஹிருதயமே கோயில். அதான் மார்மம் என்பதோர் கோவில் அமைத்து மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோடு பூவுதவெல்லாம் இருக்குன்னு ஆழ்வார் சாய்க்கிறார் இல்லையா. அந்த மாதிரி அந்த ஆசை வாய்ப்பதிகத்தில் பெரியாழ்வார் சாய்க்கிறார். அந்த ரீதியில் இந்த கோவில் அஷ்டாட்சர மந்திரமாக இந்த இடத்திலே ஆச்சாரியாளர்களே சொல்லப்படுறது. அதிலே அந்த அஷ்டாட்சர மந்திரத்திலே பிரதிபாதிக்கப்படுபவன் எம்பெருமான், அவன் சேஷி. அந்த மந்திரத்தை உபதேசித்து நம்மை ரட்சிப்பவர்கள் ஆச்சாரியர்கள். அப்போ அந்த கோபன் காப்பாற்றுபவன் எம்பெருமான் உண்மை. அதே மாதிரி இந்த மந்திரங்களை நமக்கு உபதேசித்து நம்மை காப்பாற்றுபவர்கள் ஆச்சாரியர்கள். கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே. இப்போ பகவான் ஸ்ரீ வைகுண்டத்தில் அவனுக்கும் அவன் கருட துஜன் தோரணம் கட்டியிருக்கு, அதுக்கு துவாரங்கள் வாசல்லாம் உண்டு. ஆச்சாரியனுக்கும் இப்போ அந்த திருதண்டத்தில் வெள்ள நேரத்தில் ஒரு கொடி உண்டு, ஜலபவித்ரம்பா. இப்படி அந்த ஆச்சாரியனுக்கும் அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் எம்பெருமான் இருக்கிறதுக்கும் சாமியம். இப்போ காப்போனேன்னு இருக்கிறதுனால நாராயணனாக நம்மை ரட்சிப்பவன் இல்லையா. நாமெல்லாம் அவனுக்கு இது நான் உன்னையன்றி இலை நீ எனையன்றி இலை கண்டாய் நாராயணனே என்னார். அதுக்கப்புறம் பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறமிழ உரைத்தாற்போல் உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றின்றி உரைத்துக் கொண்டேன். என்னையும் உன்னிலிட்டேன், உன்னையும் என்னுள் வைத்தேன், என் அப்பா, என் இருடிகேசா, என் உயிர் காவலனேன்னு சென்னியோங்களே பெரியாழ்வார் சொல்லலையோ. அப்படி நம்மை ரட்சிப்பவன் எம்பெருமான். இந்த ஸ்ரீவைகுண்டத்தை அடைவிப்பதான துவயமந்திரத்தை முதல்ல தான் பிராட்டிக்கு உபதேசித்தான். அதனாலே நாம பரமபதம் அடையறதுக்கு அதுதான் மந்திரம்ங்கிறத பிராட்டி வெளியிட்டாள். அதனாலே நமக்கு சம்சாரமாகிற இந்த ஒரு சமுத்திரம் மகாரணவத்திலிருந்து நம்மை ரட்சிப்பவர்கள் ஆச்சாரியர்கள். அதாவது இந்த சம்சாரங்கிறதான கடல்ல விழுந்து மூழ்கி தத்தளிச்சுருக்கிற நம்ம அந்த ஸ்ரீவைகுண்டம்ங்கிறதான அக்கறைக்கு கொண்டு செல்பவர்கள் ஆச்சாரியர்கள் தங்களுடைய சரணாகதி என்ற செயலாலே. அதனாலே அவர்களும் காப்பவர்களே. அதாவது எம்பெருமான் எப்படி காப்பவனோ அதே மாதிரி இவாளும் ரட்சகர்களே. மணிக்கதவம் தாழ்த்திரவாகை. இப்போ இந்த திருவிஷ்டாட்சரம், துவயம், சரமஸ்லோகம், இன்னபிற மந்திரங்கள், இப்ப இந்த மந்திரங்களுக்கு அது பூடகமாக ஒரு பார்த்தா இது ஒரு ஒரு மூணு பதம், நாலு பதம், அஞ்சு பதம், இப்படி சின்ன சின்னதாக தான் மந்திரங்கள் இருக்கும். ஆனால் அதுக்குள்ள நம்ம ஆச்சாரியால் வியாக்கியானம் பண்ணால் அதில் பக்கம் பக்கமாக வியாக்கியானம் எழுதியிருக்கா, அதை எவ்வளவோ சொல்லியிருக்கா. இப்போ இந்த உள்ள மந்திரத்துக்குள்ள மறைஞ்சு அந்த கதவு தாப்பா போட்டுருக்க அந்த மாதிரி இருக்கிறதான அந்த அர்த்தங்களை எல்லாம் அந்த தாப்பாளை திறந்து வெளிக்கொண்டு நமக்கு உபயோகமாகும்படியாக அதை மந்த மதீனரான நாமும் புரிந்து கொள்ளும்படியாக ஆச்சாரியர்கள் அங்கே வியாக்கியானம் பண்றா. அதுதான் அந்த கதவு தாப்பாளை திறக்கிறது. இப்போ சரி, கதவு தாப்பாளை திறக்கிறதுன்னு சரி, மணிக்கதவுன்னு போட்டிருக்கேன். மணின்னா ரத்தனம். இந்த சரணாகதியை நமக்கு உபதேசிக்கிறாளோனோ, பண்ணி வைக்கிறாளோனோ, அந்த சரணாகதி மந்திரத்தினால்தானே பண்றா. அப்போ அந்த துவயமந்திரமான சரணாகதியினாலே நமக்கு மோக்ஷத்தை அடைவிப்பவர்கள் ஆச்சாரியர்கள். இது மந்திரங்களிலே ரத்தனம். ரத்தனம்னா மணிதானே. அப்போ அது அந்த ரத்தனமான மணியான மந்திரம் எது? துவயம். அந்த துவயத்தினாலே நம்மை ஆச்சாரியர்கள் பிரபத்தி பண்ணி கடை தேத்துகிறார்கள். ஆயர் சிறுமியரோமுக்கு அறிவில்லாதவர்களான, ஞானம் கொஞ்சமும் அத்தியாத்ம ஞானம் இல்லாத சிறியவர்களான அடியோங்களுக்குன்னு அர்த்தம். ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபரைமா. இப்போ மாயன், மாயன்னா பல அவதாரங்களை எடுத்து சேஷ்டிதங்களை செய்தவனாகினாலே அவன் மாயன். அந்த எம்பெருமான் மாயன் எனப்படுகிறான். அல்லது மாயையாகிய பிரகிருத்தியை தன்வசத்திலே வைத்திருப்பதனாலே அவன் மாயனாக ஆகிறான். இப்போ நென்னலே, நென்னலேன்னா நேற்றே அல்லது முன்னரேன்னு அந்த அர்த்தம். வராகவதாரம் எடுத்த போது வராக சரமஸ்லோகமும், ராமனாக அவதரித்த போது சகுதேவ பிரபன்னாயங்கிறதான ராமசர்மஸ்லோகமும், கிருஷ்ணனாக அவதரித்த போது சர்வதர்மான் பரித்யஜ்யங்கிறதான அந்த சரமஸ்லோகம். இப்போ நம்ம சம்பிரதாயத்திலே மூணு சரமஸ்லோகம் இருக்கு. இது ரெண்டும் ஒன்னொன்னு, அது ரெண்டு ஸ்லோகம் கொண்டது வராக சரமஸ்லோகம். இப்போ இந்த நென்னலேங்கிறதுக்கு முன்பே என்று அர்த்தம் பண்ணிட்டு இந்த மூன்று சரமஸ்லோகத்திலையும் முன்பே எம்பெருமான் வெளியிட்டான். அரைபறை, நாமெல்லாம் உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்பதற்காக இல்லையா, பிராட்டியையும் அர்ஜுனனையும் விபீஷணனையும் சாக்கா வச்சுண்டு எம்பெருமான் இந்த வராக சர்ம ஸ்லோகம், அதாவது ஸ்திதே மனசீன ஆரம்பிக்கிறது அது. அப்புறம் சகிருதேவன ஆரம்பிக்கிறதான ராமனுடைய சர்ம ஸ்லோகம், அப்புறம் சர்வதர்மான ஆரம்பிக்கிறதான இந்த கிருஷ்ண சர்ம ஸ்லோகம். இந்த மூணு இதில் எப்படி பண்ணுறா பாருங்க, ஒரே சத்தம் அந்த பறை அறிவித்தால் அது எப்படி இது இருக்குமோ அந்த மாதிரி கடற்கரையில் ஊன்னு அல சத்தம், அதில் ராமாவதாரத்தில் சகிருதேவ பிரபன்னாய. இங்கே ரணகலம் ஒன்றுக்கு ஒன்று காய்ச்சி மூச்சுன்னு அடிச்சுட்டு சண்டை போடப்படுது, அந்த இடத்துல தேர்த்தட்டில் அர்ஜுனனுக்கு சரம ஸ்லோக உபதேசம். அதனாலே அந்த ஆர்ப்பரிக்கிற இடமெல்லாம் சத்தம் இருக்கிற இடம்லாம் எப்படி பறையை கொட்டினால் அந்த இடத்துல சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி, இது இது ஒரு அர்த்தம், இது சாமான்யமான அர்த்தம். இந்த அரைபறை என்றால் நாம் உஜ்ஜீவிப்பதற்காக நாம் ஆசைப்படுகின்ற கைங்கரியம், பறையினாலே கைங்கரியம்னு அர்த்தம். நாராயணனே நமக்கே பறை தருவான்னு அந்த முதல் பாசுரத்தில் பார்க்கலையா, அப்படி பறை என்பதாலே கைங்கரியம் இல்லையா, அந்த கைங்கரியத்தை நமக்கு பிரசாதித்து கொடுப்பவன் ஆச்சாரியன், அதை ஸ்வீகரித்துக் கொள்ளுபவன் எம்பெருமான். இப்போ எம்பெருமான் தான் நம்ம கைங்கரியம் பண்ணுறோங்க வைகுண்டத்தில், அதை யார் நமக்கு அந்த மாதிரி கிடைக்கும்படியான பாக்கியத்தை யார் பண்ணுறா, ஆச்சாரியன் பண்ணுறா. அதனால இவா ரெண்டு பேரையும் உத்கோஷிக்கணும். வாயினே இருந்தான் தானே சுயமாக தன் வாயினாலேயே வராகவதாரத்திலும் ராமாவதாரத்திலும் கிருஷ்ணாவதாரத்திலும் தானே தன் வாயினாலே எம்பெருமான் சொன்னான். தூயோமாய் வந்தோம் மன தூய்மையுடனே ஆத்ம சுத்தியுடனே வந்தோம், துயில் எழப்பாடுவான். இங்கே தூக்கம், துயில்னா தூக்கம், என்ன தூக்கம்னா பிரபத்திக்கு முன்னால் இருக்கிறது நமக்கு காலராத்திரி, பிரபத்தி அனந்தரம் நல்விடிவுன்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால நாம பிரபத்தி பண்ணிக்கிறதுக்கு முன்னால அந்த காலராத்திரி இருட்டு தானே, அந்த இருட்டிலேந்து எழுந்திருந்து துவயமந்திரத்தை பாடினதுனால நமக்கு இப்போ உத்தரகிருத்தியத்தில் அதனுடைய அர்த்தத்தை தினம் அனுசந்தானம் பண்றோம் இல்லையா. துவய மந்திர அர்த்த அனுசந்தானே சகா தெய்வம் அத்திரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வன்னு சரணாகதி கத்தியத்திலேயும் பாஷிக்காரர் வெளியிட்டு போயிருக்கார். அந்த மாதிரி துயிலிழப்பாடுவான், நாம முன்னால சம்சாரமாகிற அந்த சாகரமாகிற ஒரு தூக்கத்தில் கிடந்து இருந்தோமே அதிலேந்து எழுந்து பிரபத்தி பண்ணிண்டு ஆத்மகுண பரிபூர்த்தியாக இப்போ நாங்க பிரபன்னாளாக வந்திருக்கோம். துயிலிழப்பாடுவான்னா இந்த நல்விடிவான உத்திரகிருத்தியத்திலேயும் மோக்ஷத்திலேயும் கூட நாம எம்பெருமானை பாடின் இருக்கோம். ஏதத் சாமகாயன்னாஸ்தே ஹாவு ஹாவு ஹாவுன்னு பாடுறோமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நாம சாமகானம் பாடின் இருக்கோம். வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி, போ முன்னம் முன்னம் மாற்றாதேன்னா முன்னால சொன்னதை இல்லை நான் அப்படி சொல்லலை நான் இப்படி சொல்லலைன்னு மாற்றி மாற்றி சொல்றது அந்த மாதிரி பண்ணாதேன்னா. ஸ்ரீ பாஷ்யக்காரர் திருக்கோஷ்டியூர் நம்பியினிடத்திலே ரகசியார்த்தங்களை பெறுவதற்காக போனார். ஒரு தரம் ரெண்டு தரம் இல்லை, பதினெட்டு தரம் போய் பதினெட்டாவது தரத்தில் தான் அது பிராப்தமாச்சு. இவர் போய் கதவை தட்டினார், யாருன்னு உள்ள இருக்கிற திருக்கோஷ்டியூர் நம்பி கேட்டார், இது நான் ராமானுஜம் வந்திருக்கேன், இது ஐதீகத்துக்கு கதையா சொல்றவாளே தவிர பாஷ்யக்காரர் அந்த அகங்காரம் தோற்ற நான்னு சொல்லியிருப்பாரா, அவருக்கு அந்த தாசன்கிற வார்த்தை தெரியாதா இல்லை அடியன்கிற வார்த்தை தெரியாதான்னு இல்லை, ஏதோ இது வந்து ஒரு ரசத்துக்காக எல்லாரும் சொல்றா, அதனால அது அடியனுக்கு ஏற்புடையதா இல்லைன்னு கூட அது சொல்றேன். இப்போ அங்க போய் நான் வந்திருக்கேன்னாராம், நான் ராமானுஜன் வந்திருக்கேன்னாராம், இந்த நான் செத்து போனதுக்கு அப்புறம் வான்னாராம். இது இப்படி இவர் செத்து போனா அப்புறம் யார்கிட்ட போய் நாம இது பண்றது? சரி, இவருக்கு ஏதோ கொஞ்சம் வயசாயிச்சு புத்தி சரியா இல்ல போட்டுருக்குன்னு வந்துட்டாராம். இப்படி 17 தரம் போய் 18 தரம் அப்போ நான் அடியேன் ராமானுஜ தாசன் வந்திருக்கேன்னாராம். சரி, கதவு திறந்தா இருக்கு, திறந்துன்னு உள்ள வாழ்னாராம். அப்போ இது அந்த வைஷ்ணவன் அவன் எம்பெருமானுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் தாசபூதன்னு காண்பிக்கிறதுக்காக இது சொன்னான். அந்த மாதிரி பரம கிருப்பையோட காலதாமதமின்றி அடியவங்களுக்கு மந்திரார்த்தங்களை உபதேசிக்க வேணுமாய் பிரார்த்திக்கிறோம்னு தான் அந்த இடத்துல அர்த்தமே தவிர, அந்த திருக்கோஷ்டியூர் நம்பி பரீட்சை பண்ணி அதுக்கப்புறம் மந்திரார்த்தங்களை பண்ணம. இப்போ ஐசிங்கரோ ஆண்டவனோ பரீட்சை பண்ணி தான் சமாஷணம் பண்ணுவேன், பரீட்சை பண்ணி தான் பரநியாசம் பண்ணுவேன்னா ஒரு பய கிட்ட கூட போக மாட்டான். ஒன்றும் இல்லை, கொஞ்ச காலத்து முன்னால வரைக்கும் நன்னா ஸ்பஷ்டமா குடுமி வச்சுக்கின்றா தான் ஆண்டவன் ஆசிரமத்திலையும் சரி இல்லை மடத்திலையும் சரி பிரபத்தி ஆச்சு. இப்போ துளி உண்டு இந்த இடத்துல எடுத்துண்டா போகிறோம், ஷர்வாங்கம் பண்ணிண்டா, ஷர்வாங்கம் பண்ணிண்டானா வெறும் முகோஷவரம் மட்டும் பண்ணு இதெல்லாம் பண்ணா கீழே பண்ணானா இல்லையான்னு தெரிய போகிறதா என்ன என்னவோ. இப்போ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிலாக்ஸ் ஆகி டெட்ரேட் ஆகி வந்துகிட்டு இருக்கு. அது எங்கே போய் நிற்க போகணுமோ தெரியல. இப்படி நேய நிலை கதவம் நீக்கு, இந்த துவாரங்கள் தோறும் அதாவது வாசல்கள் தோறும் ரெண்டு கதவுகால மூடிச்சிருக்கா. அந்த ரெண்டு கதவை ரெட்டை கதவு, அந்த ரெண்டு கதவு அதில் பிரணவத்தின் கூடிய அந்த பிரணவத்தில் பிரணவம் நமசு இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கதவு, நாராயணாயங்கிறது இன்னொரு கதவு. அப்புறம் இந்த இது முதல்ல இருக்கிற வாயில் காப்பவன்கிட்ட இருக்கிறது. அப்புறம் தோரண வாசல் காப்பவன் இருக்கானோ அவன்கிட்ட துவயமந்திரத்தில் பூர்வகண்டத்தினாலே அல்லது உபாயபரமான அந்த முதல் வாக்கியத்தினாலே ஒரு கதவு, உத்தரகண்டம் அல்லது அந்த ரெண்டாவது வாக்கியம் இருக்கே அதனாலே இன்னொரு கதவு. இந்த ரெண்டு கதவும் அந்த ரெட்டை கதவை மூலமந்திரம் துவயம் இதில் அதனுடைய சீரிய அர்த்தங்களை உபதேசிப்பதன் மூலம் ஆச்சாரியால் நமக்கு அந்த கதவுகளை நீக்கித்தரா, அந்த கதவை திறந்து கொடுக்கறா. அதனால ஹே ஆச்சாரியனே, தேவரீரே அடியனுக்கு இந்த மந்திரத்தை உபதேசித்தா மட்டும் போராது, அதனுடைய அர்த்தங்களையும் அதிலே அடியனுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களையும் நீக்கித்தர வேணும்னு ஆச்சாரியன்ட்டே பிரார்த்தனை. அதானேய நிலை கதவம் நீக்கு. முன்னையே சொன்னேன், மணிக்கதவம் நேய நிலைக்கதவம் அங்க மணிக்கதவம், இது ரெண்டுமே துவயத்தை பத்தி தான் சொல்றது. அப்புறம் தாளை திறக்கிறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மந்திரத்தினுடைய அர்த்தங்களை நமக்கு புரியும்படியாக விளக்கி சொல்வதுன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று கதவை, இப்போ தாப்பாளை திறந்தா கதவு திறக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தாப்பாளை திறக்கிறதுன்னா எது நமக்கு தடையா இருக்கு? மோக்ஷம் அடைய நாம் பண்ணதான வினை கர்மா, அந்த பிரபத்தியினாலே அந்த நாம் முன்பு செய்த பல வினைகளை நீக்கு அப்படின்னு ஆச்சாரியனை பிரார்த்திக்கிறோம். அவளும் அந்த சரணாகதிங்கிறதான ஒரு உசந்த கிருத்தியத்தினாலே நம்ம அந்த தாழ்பாளை நீக்கி தாளை திறந்து நமக்கு வைகுண்டத்துக்கு அனுப்பி வைக்கிற புகும்படியாக செய்கிறார்கள். நாயகனாய் என்று சொன்னதுனால ஸ்ரீ வைகுண்டத்திலே விகுண்டர்களுடைய சேனைக்கு நாயகனாக விளங்கும் சேனை முதலியார் என்பதான ஸ்ரீ விஸ்வக்சேனர் இந்த பாசுரத்திலே ஆண்டாளாலே குறிப்பிடப்படுகிறார். அதனால ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமஹா என்ற அந்த வாக்கிய குரு பரம்பரையினுடைய ஒரு வார்த்தையை கொள்ள வேணும். வந்தே வைகுண்ட சேனான்யம் தேவம் சூத்ரவதீஷகம் யத்வேத்ர சிகரஸ்பந்தே விஸ்வமேதத் விவஸ்திதம்னு இத்திராஜ சப்ததியிலேயும் இந்த சேனை முதலியாருங்கிற விஸ்வக்சேனரை மங்களாசாசனம் பண்றார் நம் சுவாமி தேசிகன். இப்போ இந்த பாசுரம் தொடங்கி இனி அந்த சிற்றஞ்சிறுகாலே பாசுர பரியந்தம் இத ஒரு திருவாராதன கிரமமாகவே நம் பூர்வர்கள் அனுஷ்டித்து போந்திருக்கிறார்கள். இப்போ முதல்ல என்ன பண்றோம், பெருமாள் சன்னதி சேவிச்சுட்டு அந்த மணிக்கதவன் தாழ் திறக்கிறதுக்கு முன்னால அந்த நம்ம கோயில் ஆழ்வாரம் திறக்கிறதுக்கு முன்னால கூர்மாதீன் திவ்யலோகம் அந்த ஸ்லோகம் சொல்றோமா, கௌசல்யாச பிரஜா சொல்லி திறக்கிறோமா, அப்போ அங்கே ரெண்டு துவாரபால் ஓம் சண்டாதி துவாரபாலேப்யோ நம, ஓம் பிரச்சண்டாதி துவாரபாலேப்யோ நம. இந்த துவாரபாலேப்யோன்னு ரொம்ப பேர் சொல்ற, இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் இதை கேட்கறவா தான் அந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தா திருத்திக்கலாமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தினால அடின்னு சொல்றேன். துவார பாலேபியோ, துவாரம்னா வாசல், பாலன்னா காப்பாத் அதை காப்பது, அப்ப துவார பாலன்னா வாயிற் காப்போன்னு அர்த்தம். அதனால துவார பாலன்னு சொல்லக்கூடாது, துவார பாலேபியோ நமஹா. அது சண்டன் பிரச்சண்டன் ரெண்டு பேர் தான் அந்த வைகுண்டத்து வாசலை காப்பாத்தினுக்கா. அதனாலே ஓம் சண்டாதி துவாரபாலேப்யோ நமஹா, ஓம் பிரச்சண்டாதி துவாரபாலேப்யோ நமஹான்னு அந்த துவாரபால கால எழுப்பரா திருவாராதன கிரமத்தில் முத முதல்ல ஆண்டாள் அப்படின்னு வச்சுக்க வேண்டு. சதமகமணி நீலாசாரு வல்லாரகஸ்தா ஸ்தனபரணமீதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அழகவனிதா வீரா கிருஷ்ணநாதா விலசதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா கவிதார்கிஹ சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.